பேர்தான் காதல் என்பதா? சகி உனக்கு இன்னொரு பெயர்தான் காதல் என்பதா? நெஞ்சில் காதல் நுழையும் போது உயிரில் எங்கும் இம்சை, நெஞ்சை காதல் குடையும் போது உலகம் எங்கும் இம்சை. அட காதல் என்பது பைத்தியமாக்கி சங்கிலி மாட்டும் இம்சை. இம்சகி உனக்கு இன்னொரு பெயர்தான் காதல் என்பதா? உள்ளம் வீழ்த்தி விட்டால் நீ அழுதாலும் துடித்தாலும் விடுமா விடுமா உனையே? கடவுள் கூட காதல் என்றால் பயந்தோடுவான். மனிதன் எல்லாம் காதல் ஆடும் கால் பந்து தான். ஆசை தீரும் வரையிலே, ஆயுள் தீரும் வரையிலே கொல்லுமே கொல்லுமே வழியில்லை. இம்சகி உனக்கு இன்னொரு பெயர்தான் காதல் என்பதா? இம்சகி உனக்கு இன்னொரு பெயர்தான் காதல் என்பதா? இன்னொரு பெயர்தான்.